மௌனம் ஸ்வரமா என் பொன் வீணை ஸ்வஸ்வரம் மலராய் கை கும்பிலி மௌனம் ஸ்வரமா என் பொன் வீணை ஸ்வஸ்வரம் மலராய் கை கும்பிலி உணரும் ஸ்மிருதியலையே ஆரோ சாந்தனமா முரளிகயூதி தூரே மௌனம் ஸ்வரமா என் பொன் வீணை ஸ்வஸ்வரம் மலரா கை கும்பிலி மலராய் கை கை